శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. ఎల్లార్కు నమస్కారం. స్వామి నిగమాంత మహాదేశికన్ అరుడియ అభీతి స్తవతనుడయ అర్థంగలై నాం అనుభవిప్పోం. త్రివర్గ పథవర్తినాం త్రిగుణ లంఘనోద్యోగినాం ద్విషత్ ప్రమథనార్థినాం అపి చ రంగ దృశ్యోదయాః స్కలత్ సమయ కాతరీ హరణ జాగరూకాః ప్రభో కరగ్రహణ దీక్షితాః కైవతేన దివ్యా గుణాః. ఒన్పదవ పద్యం శ్రీ అభిజీ స్తవం. இந்த பத்தியத்தில் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை போற்றி பேசுகிறார் நம் சுவாமி தேசிகன். எம்பெருமானுடைய அனைத்து குணங்களுக்குமே ஒரு சக்தி உண்டு, நம்மை தூக்கி விடுவதற்கு, நம்முடைய பயத்தை போக்குவதற்கு, நம்முடைய கஷ்டங்களை நீக்குவதற்கு. கீதையில் சொல்லச்சே, பொதுவாக நிஸ்ரேயஸ் அதாவது தன்னுடைய மேன்மைக்கு ஆசைப்படுறவன் மூன்று விதமாக பிரவர்த்திக்கலாம். ஒன்று வந்து போக ஐஸ்வர்யம், இன்னொன்று கைவல்யம், இன்னொன்று மோக்ஷம். இந்த மூன்று விஷயங்களை ஆத்மாவுக்கு ஒரு நிஷ்ரேயஸ் ஒரு நைஸ்ரேயஸ் ஆனது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் கீத பிரகாரம் இந்த மூன்று மார்க்கங்களை பிரவர்த்திக்கலாம். அதாவது தர்மார்த்த காம ஒரு பக்கம், மோக்ஷம். மோக்ஷத்தில் ரெண்டு வகை, ஒன்று கைவல்யம், இன்னொன்று பகவத் அனுபவம் அல்லது பகவத் கைங்கரியம். இந்த மூன்று பேருமே பக்தியோகம் பண்ணலாம்னு கீதையில் வரைச்சே பிரபத்தியும் பண்ணலாம். ஆனால் பொதுவாக நம்ம பிரபத்தின்னு சொல்லச்சே மோட்சம் எம்பெருமான கைங்கரியம் சொல்கிறோம். ஏன்னா உபாயம்னு வச்சுருக்கச்சே அந்த ஈக்குவேஷன் அந்த லெவலில் பார்க்கணும். இதை அவ்வளோதான், பக்தியோகம் பண்ணி பகவான்கிட்ட பக்தியோகம் பண்ணி இந்த மூன்றுத்தில் எதை வேணால் அடையலாம். ஒன்று போக ஐஸ்வர்யம் அல்லது கைவல்யம் அல்லது மோக்ஷம். ஆனால் இந்த பக்தியோகம் பண்ணச்சே பலவிதமான இடையூறுகள் வரும். ஈஸ்வர பிரணிதானாத்வான யோகசூத்திரங்கள்லையும் பகவானை சரணமடைஞ்சா அவன் அந்த இடையூறுகளை போக்குவான்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த இடையூறை எப்படி போக்குறான்னு கேட்டால், பகவானுடைய குணங்களே போக்குகின்றன. எந்த குணத்துக்கு தான் அந்த சக்தி இல்லை, எதுதான் அதில் எக்ஸ்பர்ட் இல்லைன்ற ரீதியில் அழகா இங்கே கேட்குறார். க இவத்தேன திவ்யா குணாக கரகிரகண தீட்சிதாக, கே ந கரகிரகண தீட்சிதாக, தே திவ்யா குணாக கே. அப்படி புரிஞ்சுக்கணும். கே இவ அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆஸ்கிங், அதாவது யாருக்கு தான் இல்லை அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையா, அது மாதிரி அர்த்தத்தில் எந்த குணத்துக்கு தான் உன்னுடைய குணம், உன்னுடைய குணங்களுக்கு எவைகளுக்கு தான் அந்த சாமர்த்தியமானது இல்லை, எந்த சாமர்த்தியம்னு கேட்டால் இந்த மூன்று விதமான பிரவர்த்திகளை உடையவர்களுக்கு வரக்கூடிய இடையூறுகளை போக்குறதுல. அப்போ பிரபோ அப்படின்னு போட்டுட்டார். பிரபோன்னு சொன்னா பிரபுவே, பிரபுவான அரங்க நகரப்பனே. இதுல கேள்வியா இருக்கிறதுனால கே இவ திவ்யாக குணாக தீட்சிதாக ந தே கே இவ திவ்யாக குணாக தீட்சிதாக ந. இதுதான் வந்து சிம்பிளாக அந்த அன்வயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பார்ட் பங்கு என்னன்னு கேட்டால், பிரபோ தே கே இவ திவ்யா குணாக தீட்சிதாக ந. ஆனால் ஸ்லோகத்தில் க இவன் தான் இருக்கு, அது ஒரு சந்தி. கேக்கு அப்புறம் இவ, ஏகாரத்துக்கு அப்புறம் இக்காரம் வந்ததுனால அது ரெண்டு விதமாக மாறும். ஒரு விதத்தில் வந்து அந்த ஏகாரமானது லோபமாகி அ நிற்கிறது. அப்போ கே இவ பிகம்ஸ் க இவ. அப்படி இருக்கு. என்ன அர்த்தம்னு கேட்டால், உன்னுடைய தேன தவதே, உன்னுடைய கேன்றது கஹ கௌ கே. இது கிம் சப்தத்தினுடைய புல்லிங்கத்தில் பகுவச்சனம். ஏன்னா குணாகாக்கு இது ஒரு விசேஷனம் மாதிரி. கே இவ திவ்யாக குணாக எந்த சிறந்த குணங்கள் தான், தீட்சிதாக ந. தீட்சிதன்னு சொன்னால் ஒரு விரதத்தை மேற்கொண்டவன் அர்த்தம். தீக்ஷா, தீக்ஷான்றது விரதம், தீட்சிதன்னு அந்த விரதத்தை மேற்கொண்டவன் அல்லது உன்னதில் எக்ஸ்பர்ட்னு வச்சுக்கலாம். தீட்சிதாக ந சந்தி அப்படின்னு கேட்குற மாதிரி இவைகளுக்கு தான் அந்த ஒரு சக்தி இல்லை, அல்லது எது அந்த விரதத்தை மேற்கொண்டவைகளாக அவைகள் இருக்கும்போது எவைகளால் தான் முடியாது, முடியும் அப்படின்னு தாத்பரியம். இங்க எதுலன்னு கேட்டா கரகிரகண தீட்சிதாக, கரம்னா கை, கிரகம்னா பிடிச்சிக்கிறது. அப்ப விழச்சே யாராவது கையை பிடிச்சி தூக்கணும் இல்லையா, அதான் கரகிரகண தீட்சிதாக ந சந்தி அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. எதுக்காக இவெல்லாம் வந்து கையை பிடிச்சி தூக்கணும்னு சொன்னா, அப்ப சொல்ற திரிவர்க பதவர்த்தினாம். திரிவர்க்கம்னு சொன்னா தர்ம அர்த்த காம, இந்த மூன்று வர்க்கங்கள் திரிவர்க்கம். பதன்னு சொன்னா வழி, வர்த்தினா அதில் போகிறவர்கள், வர்த்தி. அப்ப வர்த்தினாம் அப்படிங்கிறது ஷஷ்டி பகுவச்சனம், அதாவது தர்மார்த்த காமம், அதாவது போகேஸ்வரியத்தை பர்சியூ பண்றவான் அர்த்தம், அவளுக்கு ஷஷ்டி பகுவச்சனம். பிளஸ் திரிகுண லங்கனோத்யோகினாம், இந்த தர்மார்த்த காம அது திரிவர்க்கம்னு போட்டார், அதுல வந்து மூன்று குணங்களோடு கூடியதுதான், அதாவது மறுபடியும் இங்க பிறப்புக்கு வழிவகுக்கும் அந்த போகேஸ்வரியத்தை பின்பற்றக்கூடியவர். ஆனா அதற்கு அடுத்த நிலை அந்த போகேஸ்வரியத்து மேல ஆசைப்படாம, அதாவது அந்த மூன்று குணங்களுடைய பிரகிருதி சம்பந்தம் வரக்கூடாதுன்றதுக்காக முயற்சி செய்யறவா. அவ யாரும் கேட்டா கைவல்யார்த்திகள், அதாவது பிரகிருதி சம்பந்தம் வேண்டாம், அதற்கு மேல இருக்கக்கூடிய பகவத் அனுபவம் வேண்டாம், தன்னுடைய ஆத்ம அனுபவமே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவா. இது நம்ம சித்தாந்தத்துல ஒத்துன்னு இருக்கோம், ஏன்னா அதுக்கு ஸ்கோப் சாஸ்திரமே கீதையில பகவான் சொன்னதுனால அந்த ஒரு ஸ்தித்தியை ஒத்துன்னு இருக்கோம். அந்த ஸ்தித்தியில கருத்து வேறுபாடு இருக்கு சம்பிரதாயத்துக்குள்ள. இந்த கைவல்யார்த்திகள்லாம் எங்க இருப்பான்னு கேட்டா, நம்ம தேசிய சம்பிரதாயத்துல அவ வந்து வைகுண்டத்துல இருக்க மாட்டா, அவ அந்த பிரகிருத்திலேயே இங்க ஒரு மூலையில அப்படியே ஒட்டிண்டு மகாபிரளயம் ஏற்படச்சே பகவான் அவளுக்கும் மோட்சத்தை கொடுத்து ஆசிண்டு போறான்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல வரைக்கே அவ வந்து ஸ்ரீவைகுண்டத்திலேயே ஒரு சேரி மாதிரி ஒரு ஒதுக்குப்புறத்துல இருந்துட்டு இருப்பா, அவ பிரம்ம அனுபவம் ஏற்படாம தங்களை தாங்களே அனுபவிச்சுட்டு இருப்பான்ற ரீதியில இருக்கு. இது பெரியவா நிர்வாகம் பண்ணி வச்சிருக்கா, அவ அவ சம்பிரதாயத்தை அவ ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது. அப்ப திரிகுண லங்கன உத்யோகினாம், திரிகுணம்னு சொன்னா இந்த மூன்று குணம், அதாவது பிரகிருதி. லங்கனம் அப்படின்னா தாண்டது, லங்கனம்க்கு பட்டினின்னு அர்த்தம் உண்டு, லங்கனம் பரமௌஷதம்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல லங்கனம்னா தாண்டது, இந்த மூன்று அதாவது சம்சாரத்தை கடக்கிறதுன்னு அர்த்தம். அதுல உத்யோகி, உத்தியோகம்னா முயற்சி, நம்ம வேலைன்னு சொல்றோம் கலோக்கியலா. உத்தியோகம் எங்க உத்தியோகம் கேட்கிறோம், உத்தியோகம்னா ஒரு முயற்சி அல்லது உழைப்பு. உத்தியோகி அப்படின்னு சொன்னா அந்த உத்தியோகத்தை உடையவன். அப்ப உத்தியோகினாம் அப்படின்னு சொன்னா அந்த முயற்சியை செய்பவர்களுக்கு அவன் அர்த்தமானது. அப்ப கைவல்யத்தை பிரார்த்தித்து அதற்காக பாடுபடுபவர்க்கும் த்விஷத் பிரமதன அர்த்தினாம், த்விஷத்து பிரமதன அர்த்தினாம் சொன்னா த்விஷத்துன்னு சொன்னா எனிமீஸ், அதாவது நம்ம அர்த்த பஞ்சகம் சொல்லிச்சு விரோதின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதுல. இது வரைக்கும் ஏன் நமக்கு மோட்சம் கிடைக்கல, இது வரைக்கும் ஏன் நமக்கு பகவத் அனுபவம் கிடைக்கலன்னு சொன்னா அதுக்கு பாபராசிகள் தான் விரோதியா இருக்கு. அப்ப பகவத் கைங்கரியத்துக்கு என்னென்ன பாப்பங்கள் இருக்கோ அவைகள் தான் விரோதிகள். அந்த விரோதிகளை ஒழிக்கிறதுக்காகவே இவா வந்து அர்த்தி விரும்புபவர்கள், அதாவது இவெல்லாம் பகவத் அனுபவத்தை விரும்புறார். ஆனா பகவத் அனுபவத்தை கிடைக்காம பண்ணக்கூடிய அந்த விரோதி, அதாவது அந்த பாபராசிகளை நாசம் பண்றதுக்காக அவ அர்த்திக்கிறா, அவ பிரார்த்திக்கிறா. அர்த்தகனா ஒரு பொருள், அர்த்தின்னு சொன்னா அதை விரும்புவன், அந்த பொருளை விரும்புபவன். அப்ப அர்த்தினாம் அப்படின்னா விரும்புபவர்களுக்கும் அப்படி ஷஷ்டி பகுவச்சனமாறுது, அதாவது வர்த்தினாம் உத்யோகினாம் அர்த்தினாம் அபிச்ச அபிச்சன்னு சொன்னால இவர்களுக்கும். ஸ்கலத் சமய காத்தரி ஹரண ஜாகரூக்காக, இந்த முயற்சி என்றது பக்தியோக ரீதியா பார்த்தா நல்லா அர்த்தம் புரியும். ஏன்னா பக்தியோகத்தில் நவிவரத்துக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு, பெரிய பெரிய ரிஷிகள்லாம் கூட நவிவிருக்கா. அப்ப ஸ்கலத், ஸ்கலத்னு நவிவுதல் அல்லது விழுதல், ஸ்காலித்தியே சாசித்தாரம்னு சுவாமி நியாச வம்சத்தில குருவை பத்தி சொல்லியிருக்கார். ஒரு சிஷியன் நவிவச்சே தப்பு பண்ணச்சே அவனை திருத்தணும். அப்ப நவிவுதல் ஸ்கலத்துனா தவறது, தவறும் பொழுது சமயம்னா தவறும் சமயத்தில். காத்தரி ஹரண, காத்தரம்னா பயம், காத்தரின்னு சொன்னா பயம் அச்சம், ஹரணம் பண்றதுன்னா போக்குறது ஒழிக்கிறது. ஜாகரூக்காக அந்த அந்த இந்த குணங்கள்லாம் என்ன பண்றதுன்னா இவன் எப்ப தடுமாற போறானோன்னு பார்த்துட்டு இருக்கான், தடுமாறச்சு ஏற்படக்கூடிய பயத்தை அவைகள் போக்கடிக்கிறதான். அப்படிப்பட்ட எந்த குணங்களுக்கு தான் அந்த சக்தி இல்லை, அல்லது எந்த குணம் தான் பண்ணாது அப்படின்ற கேள்வியை கேட்கிறார். அதுக்கு முன்னாடி எங்க இருக்குன்னு கேட்டா, ரங்க திருஷ்ய உதயாகா, திருவரங்கத்தில் புலப்படுகின்ற உன்னுடைய தோற்றத்திலேயே இருக்கின்றன, உன்னுடைய அர்ச்சாவதாரத்திலேயே இந்த குணங்கள்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகுது, அழகா எங்களுக்கு தெரியறதுன்னு ரீதியில சொல்லியிருக்கார். அர்ச்சைக்கும் பரவியூகம் மாதிரி விபவம் மாதிரியே அனைத்து விதமான சக்தி குணங்கள் எல்லாம் உண்டுன்னு சொல்றதுக்காக தான் இந்த பத்தியத்தினுடைய ஒரு விசேஷமான அமைப்பு. அப்ப ரங்க திருஷ்ய உதயாகன்னு சொன்னா, ரங்கத்துல இருக்கக்கூடிய திருஷ்யம்னா காட்சி அல்லது தெரியக்கூடிய உதயாக, உதயக உதய உதயாக இந்த குணங்களுக்கு விசேஷமா போடுது. ஒரு தான் அமைத்த பார்த்தோம்னா, பிரபு ரங்க திருஷ்ய உதயாக, திருஷ்ய உதயாக அ உ சேர்ந்து திருஷ்யோதயாக ஆயிடுது. ரங்க திருஷ்யோதயாகன்னு சொன்னா திருவரங்கத்தில் புலப்படக்கூடிய இந்த அந்த தோற்றத்தை உடையவைகளான தே கே இவ திவ்யா குணாக, உன்னுடைய கே இவ திவ்யா குணாகன்னு பார்க்கச்சு, எந்த சிறந்த குணங்கள் தான் அப்படின்னு சொல்லச்சு. இதை நம்ம கடைசியா அந்த தீட்சிதாக நான் கூட கொண்டு போகணும். குணாகா திரிவர்க்க பதவர்த்தினாம், போகேஸ்வரியத்தை விரும்பக்கூடிய இந்த பிரகிருதி சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை வேண்டக்கூடிய திரிகுண லங்கனோத்யோகினாம், லங்கன உத்யோகினாம் லங்கனோத்யோகினாம், அல்லது இந்த பிரகிருத்தியை கடந்து தன்னுடைய ஆத்ம அனுபவத்தை கைவல்யம் எனப்படக்கூடிய ஸ்தித்தியை அனுபவிக்கக்கூடியவர்களான அவர்களுக்கும், மேலும் அப்பிச்ச துஷப் பிரமதன அர்த்தினாம், பிரமதனார்த்தினாம் சந்தினால பகையை ஒழிக்கணும், அல்லது பகவானுக்கே கூட பகை ஏற்படக்கூடாது, எந்த விதமான அவனுக்கு ஆபத்து வரக்கூடாது, காப்பு திருக்காப்புன்னு பெரியாளர் பரமேகாந்திகளா இருக்கக்கூடியவா பகவானுக்கு எந்த விதமான வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பண்ணார். அந்த மாதிரி ஒன்று தனக்கு பகவத் அனுபவம் ஏற்படாம இருக்கக்கூடிய ஏற்படாம தடுக்கக்கூடிய பாபராசிகளை எதிரிகள் அவைகளை போக்கடிக்கிறதுக்காக வென்றவா, அல்லது அதை கூட மறந்துட்டு பரமேகாந்திகளாக பகவானுக்கு எந்த விதமான இப்ப ரங்கன இப்ப சுவாமி விஜயன சமயத்துல பெருமாளுக்கே ஒரு ஆபத்து இருந்ததுனால அந்த ஆபத்து போகன்ற மாதிரி அதுக்கு பிரார்த்திக்கிறவாளுக்கும் அந்த முயற்சியில் ஈடுபடக்கூடியவாளுக்கு ஸ்கலத் சமய காத்தரி ஹரண, அவ நழுவக்கூடிய அல்லது தவறக்கூடிய சமயங்கள்ல அந்த பயத்தை போக்கடிப்பதற்காக போக்கடிப்பதில் ஜாகரூக்காக கவனம் உடையவர்களா இருக்கிறதுல கரகிரகண தீட்சிதாக ந, கை கொடுத்து காப்பாத்துறதுல கையை பிடிச்சுன்னு காப்பாத்துறதுல எந்த குணங்களுக்கு தான் அந்த சக்தி இல்லைன்ற ரீதியில அழகா கேட்கிறார். அதாவது எல்லா குணங்களுமே ஒப்பற்று உயர்ந்து விளங்குகின்றனன்னு இது இந்த குணங்கள் அங்கங்க கொண்டாடி இருக்கார். தயைன்றது குணத்தை தயாசதகம்ன்ற ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஸ்தோத்திர பாடம் அதுல முழுக்க அனுபவிச்சிருக்கார். ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்திலையும் 33வது பத்தியத்துல சுவாபாவிகி தவதையா இதினாந்தராயகன்னு, நான் எங்கேயோ எவ்வளோ மோசமான நிலையில இருந்தேன், நான் அப்படியே இருந்திருப்பேன், உன்னுடைய தயை மாத்திரம் குறுக்க வந்து என்னை ரட்சிக்கலன்னா நான் அப்படியே மிகவும் மோசமான நிலையில இருந்திருப்பேன்னு அழகா அங்க சாதிக்கிறார். இப்படியெல்லாம் சுவாமி இந்த ஸ்லோகத்துல இந்த அபிஹீதி ஸ்தவத்துல 9வது பத்தியத்துல எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறார், அனுசந்தானம் பண்ணுகிறார். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.